பலவட்டம் பூக்காலம் வழி தெட்டி போயிட்டங்கொரு நாளும் பூக்காமாம் கொம்பில் பிரியமுள்ளோராளாரோ அருவானுண்டென்ன பூங்குயிலொன்னு பாடி பறஞ்சு பூங்குயிலொன்னு பாடி பறஞ்சு நினையாத்த நேரத்தின் படிவாதிலில் ஒரு பதவிநியாசம் கேட்ட போலே வரவாயால் ஒரு நாளும் பிரியாத்த மதுமாசம் ஒரு மாத்திர கொண்டு வந்தல்லோ ஒரு மாத்திர கொண்டு வந்தல்லோ புதியோடே ஓடி போய்ப்படிவாதிலில் சென்னை மிளிரண்டும் நீத்துன்ன நேரம் நிறையே தளிர்க்குன்னு பூக்குன்னு காய்க்குன்னு கனவின்றே தேன் மாவின் கொம்பு என்று கரளிலே தேன் மாவின் கொம்பு